श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णम् पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरस्कृद्धमध्यापयन्ती स्फोचिष्टायां स्रजनिगलितं या भलाकृत्यभुङ्क्ते गोधा तस्यै नमयिदमिदं भूयेवास्तु भूयः श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्याम् साक्षात् क्षमां करुणया कमलामिवान्याम् గోదామనన్యశరణశరణం ప్రపద్యే. ఎల్లకు నమస్కారం. ఇది కేకూడ అనేతు భాగవతోత్తమాలకు అడియనుడయ అనంతకోడి నమస్కారంగల్. ఇది వికారి వర్ష మార్గై మాసత్త మునిట్టు గోదాస్తుతియ పత్తి లఘువ పత్తులేందు 15 నిమిషத்துக்குள்ள ஒரு పద్యం அந்த రీతిల தினந்தோறும் பாகவதாலுக்கு வாட்ஸ்அப் மூலமாக பகிர்ந்துக்கிறதுக்கு கோதாஸ்தி உபன்யாசம் பண்ணணும்னு அடியனிடத்தில் ஒரு பாகவதோத்தமர் பிரார்த்திச்சார். அடியனிடத்துலையும் சொல்லணும், ஏன்னா எவ்வளோ பெரிய உபன்யாசங்கள் இருக்கா. இருந்தாலும் அடியன்கிட்ட இந்த பிரார்த்தனையானது வந்திருக்கு. குரு பரம்பரையும் அடியனுடைய ஆச்சாரியர்களையும் பகவானையும் கோதாவையும் எல்லாரையும் தியானிச்சுட்டு இந்த சாகசமான காரியத்தில் அடியன் இறங்குகிறேன். இது அவதாரிக்கை. கோதாஸ்துதியை பற்றி கொஞ்சோண்டு நம்ம பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதி தினம் ஒரு பத்தியத்தினுடைய உபன்யாசம் உங்களை வந்து சேரும் இந்த மார்கழி மாதத்தில். அப்படி இதை கேட்கக்கூடிய எல்லாருக்குமே அனைத்து விதமான ஸ்ரேயஸை கோதா பிராட்டி பகவானோட சேர்ந்து அருள வேண்டும்னு அடியன் பிரார்த்திக்கிறேன். உன சொன்ன மாதிரி இந்த விகாரி வருஷ மார்கழி மாதத்துக்காக இந்த உபன்யாச ஏற்பாடு. கோதான்றது ஆண்டாளை குறிக்கும். 12 ஆழ்வார்களில் இருக்கக்கூடிய ஒரே ஸ்திரீ ஆண்டாள். ஏனைய 11 பேருக்கும் ஆழ்வார்கள்ன்ற பெயர் இருக்க கோதாக்கு மாத்திரம் கோதைக்கு மாத்திரம் ஆண்டாள்னு ஒரு திருநாமம். அனைவரையும் ஆளக்கூடிய அந்த கோபாலன் பரமாத்மாவை இவள் ஆண்டாள். பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி. இதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டால், ஜீவாத்மா எம்பெருமானுக்கு அதீனன், அவனுக்கு சுவாதந்திரம் கிடையாது. இதுதான் சுத்திசத்த சித்தமாக இருக்குது. ஆனால் கோதையினுடைய விஷயத்தை பார்த்தா, யா பலாத்கிருத்திய புங்கேன்ற பின்னாடி பதங்கள் இருக்கிறதுனால பெருமாளுக்கு இவரிடத்துல பாராத்தியம் இருக்குதுன்னு சொல்லாம் போல தோன்றது. அதாவது பெருமாளுக்கு சுதந்திரம் சுவாதந்திரம் இல்லை, கோதைக்கு அவன் அடிபணிந்து இருக்கான். ஏன்னா பக்தாளுக்கு அவன் அடிபணிந்து இருக்கான்றது தெரியும். குறிப்பாக எங்கே கோதைக்கு அவன் அடிபணிந்து இருக்கான்றது தெரியல தான். ஸோ பகவானுக்கு இருக்கக்கூடிய பாராத்தியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கோதையினுடைய அந்த வைபவமானது அந்தளவுக்கு இருந்துட்டுருக்கு. சுவாமியே 25வது பத்தியத்தில் வரைச்ச கோதாஸ்தத்தில் சுவாதந்திர துர்வியசன மர்ம பிதா நிதானன்னு எம்பெருமானுடைய எம்பெருமானை வந்து எப்படி அணுகினா, அதாவது என்ன சொன்னால் அவனுடைய சுவாதந்திரம் கொஞ்சம் பின்வாங்குமோ அப்படி விவகாரம் பண்ணி நமக்கு வேண்டியதை செய்வாதான் கோதை. லௌகீகமாக சொல்கிறதா இருந்தால் சில சமயம் சொல்கிறதுண்டு, ஆத்து மாமிகள் மாமாவை பார்த்து எல்லாம் எங்களுக்கு தெரியும் உங்கள்கிட்ட போய் இதை பண்ணுங்கோ, எல்லாம் நீங்கள் என்ன பண்ணேன்னு தெரியும் எங்களுக்கு, அப்படி ஏதாவது ஒரு பழைய சம்பவத்தை ஞாபகப்படுத்துறதா இருக்க அவர் என்ன பண்ணுவார்னா, வேண்டாம் வேண்டாம் நான் பண்ணிவிடுறேன் அப்படின்னு ஒரு ஹாசியத்துக்காக சொல்கிறது இதெல்லாம். அதுக்காக அந்த மாதிரி கோதைக்கு பெருமாளுடைய ரகசியங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுட்டுருக்க மாதிரி, நீங்கள் இதை பண்ணலைன்னா எனக்கு தெரியுன்ற ரீதியில் அவளுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கான். பகவானையே தன்னிடத்துல பராதீனா வச்சுக்கக்கூடியது. இது ஒரு அனுபவம், இதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய கோதா பிராட்டி, அவ்வளவு ஒரு மகிமை அவளுக்கு. கோண்ட சப்தத்துக்கு வாக்குன்னு அர்த்தம் இருக்கு, பசுன்ற அர்த்தம் இருக்கு, செல்வம், பல அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த இடத்துல பிரதானமா கோன்னு சொன்னா வாக்கு, தான்னு சொன்னா கொடுப்பவள், அதான் கோதா, வாக்கை கொடுப்பவள். வாச்சம் பிரசன்ன மதுராம் மமசம்பி தேகின்னு தேசிகன் ரொம்ப அற்புதமா கோதைய துதி பண்றதுக்கு அவளிடத்திலே இந்த வாக்க வேண்டார். அது நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்தோத்திரம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு வாட்டி சுவாமி தேசிகன் கோதா பிராட்டிய அவள் அந்த வீசியில புறப்பாடு கண்டறல பண்ணப்போ இவர் சேவித்ததாகவும், சேவிச்சுட்டு மௌனமா இருந்ததாகவும், பிராட்டியினுடைய ஒரு வைபவம், அவள் அவளுடைய வாத்சல்யம் ஏனைய குணங்கள்லாம் தேசிகனை ஒரு ஸ்துதி பண்ண வச்சுருத்தான். மௌனத்ருகோ முகரயந்தி குணாகா துதியாகா. இவர் வெறும சேவிச்சா போறும்னு சுவாமி சங்கல்பிச்சிருக்க, அப்போ அவளுடைய அந்த சேவை, அந்த வாத்சல்யம் இத்தியாதிகள்லாம் சுவாமி தேசிகனுடைய மௌனத்தை கலைச்சு அவளை ஸ்துதி பண்ண வச்சதுன்னு கர்ண பரம்பரையாக வரக்கூடிய ஒரு சமாச்சாரம் இது, ஒரு விஷயம் இது. ஏன்னா அது இந்த ஸ்லோகத்தில் அந்த எவிடன்ஸ் இருக்கு. மௌனத்ருகோ முகரயந்தி குணாகா துதியாக சகசைவன்னு சொல்ல ரெண்டாவது பத்தியத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி ஸ்ரீவில்லிபுத்தூரில் இது உற்சவமாக இருந்துருக்கு. இந்த ஸ்லோகத்தை அங்கே பாராயணம் பண்ணிட்டு இருக்க, முன்ன சொன்ன மாதிரி இவளுக்கு ஆண்டாள்னு திருநாம் சூடி கொடுத்த சுடற்கொடி, ஆமுக்த மால்யதான்னு சம்ஸ்கிருதத்தில் பெயர். சூடி கொடுத்த சுடற்கொடி தான் ஆமுக்த மால்யதான்னு சம்ஸ்கிருதத்தில், இன்னமும் ஆந்திர தேசத்தில் அந்த பேரை வச்சுக்கிறா. வைஷ்ணவாலாம், வைஷ்ணவ ஸ்திரீகள்லாம் ஆமுக்த மால்யதான்ற பெயரை, திருநாமத்தை சூட்டிக்கிறா. இவள் பூமி தேவியினுடைய அம்சம்னு விவகாரம் பண்ணுறா, நீலாதேவியுடைய அம்சம்னு விவகாரம் பண்ணுறா. இருந்தாலும் பூமியினுடைய அம்சம்தான் சால சிறந்ததாக இருக்குன்னு தோன்றது. ஏன்னா சாக்ஷாத் க்ஷமாம் அப்படின்னு இங்கே சுவாமியினுடைய ஸ்தோத்திரம் இருக்குது, அது ஒன்று. இதில் சுவாமி என்ன பண்ணுறாருனா, என்ன ரீதினு கேட்டால், முதல்ல பிராட்டிய கோதா பிராட்டி சரணம் அடைகிறார். கோதாம் அனன்ய சரணகா சரணம் பிரபத்தியேன்னு. அப்புறம் அவருடைய பெருமை, அந்த பெருமையை தான் சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணுற மாதிரி தூண்டுறதுன்னு சொல்கிறார், சாதிக்கிறார். என்ன அப்படி பெருமைன்னு கேட்டால், சுருக்கமாக சொல்லணும்னா, எம்பெருமான சொல்ல வந்த வேதமானது தடுமாறுறது தான். பல ஸ்ருதிகள், பல வாக்கியங்கள், இதுன்னு தீர்மானமாக சொல்ல முடியாமல் சத்து அசத்து சித்து எவ்வளோ பதங்கள் போட்டு பிரம்மம் என்ன இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கு. சரி, ஆழ்வார்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், ஆழ்வார்கள்லாம் பார்த்தோம்னா இதுவும் அனுபவத்துக்காக தான். நகி நிந்தியா நியாய் நகி நிந்தா நியாயம்னு பேர் இருக்கு. இது ஒருத்தரை ஏற்றி சொல்கிறதுக்காக சில விஷயங்களை கொஞ்சம் சொல்கிறது. அழுவார்கள்லாம் பார்த்தா எல்லாம் ஏகப்பட்ட பாசுரங்கள், கடினமாக இருக்குது. திருவாரூர் எடுத்திருந்தா கூட முதல் 22 பாசுரத்துக்கு அப்புறம் தான் சுவாமி விஞ்ஞாபிக்கிறார் யார் அந்த பரம்பொருள்னு. அது வரைக்கும் கரடமுருடான ஃபஸ்ட்டு 10 பாசுரங்கள் கஷ்டம், திருமொழியாக கஷ்டம், எல்லாம் இருக்குது. ஆண்டாள் என்ன பண்ணிட்டு அழகாக திருப்பாவேன்னு 30 பாசுரம், அந்த 30 பாசுரத்துலேயும் முதல் பாசுரத்திலேயே நாராயணனே நமக்கே பறைத்தருவான் பாடோர் புகழ படிந்து ஏழு ரம்பாவாய்னு அழகாக தத்துவம் என்ன, ஹிதம் என்ன, புருஷார்த்தம் என்ன, இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக எல்லாருக்கும் சின்ன பசங்களுக்கு கூட புரியுற மாதிரி அழகாக சாதிச்சிருக்கா. அப்படி மதுரமாகவும் இருக்குது, அனைத்து ஆழ்வார்களுடைய அம்சங்கள்லாம் முழுக்க அந்த பிரபந்தங்கள் இருக்குது. அதனால் ஆண்டாளுக்கு அப்படி ஒரு ஏற்றம், 30 பாசுரம். அந்த 30 கூட வேடிக்கையாக சில பேர் சொல்கிற, சில ஆச்சாரியர்கள் சொல்கிற வழக்கம் உண்டு, 6, 5, 30, அதாவது 6-5 பழம் மாதிரி. அது அடியே என்ன தோன்றதுன்னா, இது இன்னொரு விஷயம் ஆட் பண்ணலாம் போயிருக்கு, அந்த ஆரஞ்சு கூட சீட்லெஸ் ஆரஞ்சு. ஏன்னா விதை இருந்தால் அது கூட ஒரு கிளேஷம், அதில் அது கூட இல்லை. இந்த ஆண்டாள் கொடுத்த அந்த 30 பாசனம் ஒரு சீட்லெஸ் விதையில்லாத ஆரஞ்சு பழம், அப்படியே உரிச்சு போட்டுக்க வேண்டியதான் வாயில். அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையாக அற்புதமாக நமக்கு இந்த திருப்பாவையை கொடுத்தருளியிருக்கிறாள். அதனால தான் நம்ம ஒரு ஒரு மார்கழி மாதம் விழாமல் திருப்பாவை அனுசந்தானம் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட கோதையுடைய வைபவம் இவரை, அவளை கோதையை துதிக்க தூண்டுறதாகவும், பின்னாடி அந்த கோதா பிராட்டிகளிடமே அந்த வாக்கு, ஏன்னா வாக்கு போகணும் அவளை துதிக்கிறதுக்கு, அதற்காக கோதையை துதிக்கிறதுக்காக வாசம் பிரசன்ன மதுரம் மம சம்மிதேகின்னு பிராட்டியிடமே கோதா பிராட்டியிடமே அந்த பிரார்த்திக்கிறார். அதுக்கடுத்து எப்படி கோதையுடைய கடாட்சத்தினால சிறந்த கவிகள்லாம் அவ கவி பண்றதுக்குண்டான சக்தியை அவ அவர்கள் பெறுகிறார்கள். அதற்கு பிறகு தன்னை மாதிரி இருக்கக்கூடிய பாப்பிகள்னு தன்னை சொல்லிக்கிறார். பகவானுடைய கட்டாட்சம் ஒன்றும் கோதையினுடைய கட்டாட்சம் ஒன்றும் வேலை சொல்லிட்டு கோதைக்கு பல கம்பாரிசன் கொடுக்குறார். பல நதிகளோட சிலேஷத்தை பயன்படுத்தி நர்மதை அப்படின்னு பல நதிகளை அவளை வர்ணிக்கிறார். அதற்கு பிறகு வால்மீகி கூட கோதையினுடைய ஒரு கிருபா விசேஷம் உண்டு, அதை அழகாக சமத்காரமாக சாதிக்கிறார். அதற்கு பிறகு ஆழ்வார்களுடைய அனுபவத்தில் எப்படி பகவத் அனுபவத்தில் அதாவது பெரியாழ்வாருடைய இதில் எப்படி கோதையுடைய வைபவம் என்ன, பெரிய பிராட்டியோட ஒப்புமை என்ன கோதைக்கு, அதற்கு பிறகு கோதையினால் பெரியாழ்வாருக்கு என்ன பெருமை வந்து சேர்ந்தது, அவருக்கு பெரியாழ்வார்ன்ற விருதே கோதையினால் தான் கிடைச்சதுன்னு அழகாக சாதிக்கிறார். இதெல்லாம் கவிகள் மகாகவிகளுக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியம். அதற்கு பிறகு தென் திசைக்கு எப்பவுமே ஒரு தாழ்ச்சி உண்டு, ஆனால் கோதை அவதரித்ததுக்கு அப்புறமா அந்த தென் திசைக்கு ஒரு நல்ல ஏற்றம் வந்ததுன்னு மேற்கொண்டு சாதிச்சுன்னு போகிறார். அதே மாதிரி கோதாவரிக்கு கோதையினுடைய பெயர் இருக்கிறனால கோதாவரிக்கு ஏற்றம். அப்புறம் அந்த விவாக சந்தர்ப்பத்துக்கு சுவாமி நம்ம அழைச்சிட்டு போகிறார். எப்படி தோழிகள்லாம் பரிகாசம் பண்ணுறா, வண்டெல்லாம் எப்படி அழகாக அந்த அந்த ரீங்காரம் விட்டது, அது ஒரு வாத்தியமாச்சு. அதற்கு பிறகு வனமாலைக்க வனமா கோதா சூடிய வனம் கோதா சூடிய மாலையை பகவானுக்கு சாத்தினதுனால வனமாலைக்கு ஒரு ஏற்றம் போயிருத்தான். அதற்கு பிறகு எப்படி வண்டுகள்லாம் மங்கள வாத்தியத்தை வாசித்தது, அப்புறம் அரங்கனுக்கு என்ன மதிப்பு அந்த மாலையினால், அப்புறம் அரங்கனுக்கு ஒரு பெருமை எப்படி சேர்றது, அப்புறம் அவனுக்கு ஒரு இந்த மாலையினால ஒரு அற்புதமான மனம், சர்வகந்தனா எம்பெருமான் இருந்தால் கூட பிராட்டி சூடி கொடுத்த அந்த ஒரு மாலையில் இருக்கக்கூடிய நறுமணம் இருக்கு, அது இன்னும் அவனுக்கு ஒரு மனத்தை சேர்த்ததுன்னு அழகாக சாதிக்கிறார். அதற்கு பிறகு அரங்கன் எப்படி அந்த மாலையை சுவீகரிச்சுக்கிறான்றது அழகா இன்னமும் அதை அச்சகாலெலாம் அழகாக அதை அபிநயம் பண்ணி காட்டுறார். அதற்கு பிறகு மாலை மாற்றுதலுடைய வர்ணனை, அப்புறம் அவனுடைய திருமேனிக்கு என்ன ஒரு அந்த நிறம் இருக்கு, அது அதனுடைய பிரபாவம் என்ன, எப்படி பிராட்டி ஒரு பக்கம் இருக்க லக்ஷ்மி ஒரு பக்கம் இருக்க பெரிய பிராட்டி ஒரு பக்கம் இருக்க கோதை ஒரு பக்கம் பிராட்டி ஒரு பக்கம் எப்படி இவர்களுடைய அந்த நிறம் கலந்து எம்பெருமானுக்கு ஒரு நிறக்கலப்பை வர்ணக்கலப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுன்னு அழகாக சாதிக்கிறார். அப்புறமா பிராச்சீனமாக இருக்கக்கூடிய ராஜாக்கள்லாம் கூட கோதையினுடைய ஒரு ஒரு கிருபா விசேஷத்தினால்தான் அவங்களுக்கு அந்த ஸ்ரேயஸ்லாம் கிடைச்சதுன்னு சொல்லி அடுத்து இருக்கக்கூடிய பத்தியங்கள் ரொம்ப அற்புதமான பத்தியங்கள். 24, 25, 26 எப்படி கோதா பிராட்டி நமக்காக எம்பெருமானத்தை சிபாரிசு பண்ணுறார், எப்படி நம்மளை வந்து நம்ம கரையேற்றான்னு ரொம்ப அழகாக சாதிக்கிறார், அது அந்தந்த இடத்துல வச்சு அனுபவிக்கலாம். 25, 26, 27 பத்தியத்தில் இதுதான் ரொம்ப புத்தாய்ப்பானது. வாத்சல்ய நிர்பரதையா ஜனனிகுமாரம் ஸ்தன்யேன வர்தயதி தஷ்ட பயோதரா அப்படின்னு இந்த சிசுக்கள்லாம் ஸ்தன்யபானம் பண்ணிச்சு பல சமயங்களில் அம்மாவினுடைய அந்த ஸ்தனத்தை கடிச்சிடும், அப்படி கடிச்சா கூட அந்த தாய் வந்து இந்த சிசுவை வந்து தள்ளிவிட மாட்டேன், அதுக்கு பாலை கொடுப்பா பால் வைப்பா. அது மாதிரி பிராட்டியே நான் தஷ்ட பயோதனாக இருந்தால் கூட நீ எனக்கு உன்னுடைய வாத்சல்யத்தினால அழகாக எனக்கு நீ அந்த ஞான விசேஷங்களை கொடுக்குற எனக்கு காப்பாற்றுறன்னு அழகாக சாதிக்கிறார். அப்புறம் கோதையை பற்றி ஒரு தியான ஸ்லோகம், அது 28வது ஸ்லோகம், சதமகம் அணிநீலான்னு அந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு நூறு பயன் எதற்காக இந்த நூலை சுவாமி சாதித்தார், இதை வாசிக்கிறவாளுக்கு அழகாக ஒரு பக்தி ஏற்படும், அப்புறம் எம்பெருமானுடைய ஒரு கைங்கரியமானது கிடைக்கும், திருவடியில் கைங்கரியம் பண்ணுறதுக்கு அந்த பிராப்திக்கும் பிராப்தமானது ஏற்படும்னு ரொம்ப அழகாக சாதிச்சு 29 பத்தியங்களில் சுவாமி இந்த கோதா ஸ்துதியை பூர்த்தி பண்ணியிருக்கார். சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, ஆனால் இன்றைக்கி யாருக்கும் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலே கேட்கறதுக்கு அவகாசம் கிடைக்கிறது இல்லை, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதற்காக என்ன லட்சியம்னு கேட்டால் 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த உபன்யாசங்களை பூர்த்தி பண்ணிடணும். அதற்கு பிறகு கொஞ்சம் சம்ஸ்கிருத விசேஷங்களாம் சொல்லணும்னு அடியனுக்கு ஒரு ஆசை, அது மூலமாக அடியன் கொஞ்சம் கற்றுக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை, திருப்பி புஸ்தகத்தை போட்டலாம், அதுக்கு ஒரு வியாஜம் அது. அதற்காக அடியன் கொஞ்சம் சம்ஸ்கிருத விசேஷங்களையும் அன்பயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறேன், அதையும் விஜயாபிக்கிறேன். அந்த ரீதியில் அந்த உபன்யாசங்கள்லாம் நம்ம அனுபவிக்கலாம். பெருமாள் சங்கல்பிக்கட்டும் இது நல்லபடியாக பூர்த்தியானு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வேத சம்ரக்ஷண சபா, வேத தர்ம சம்ரக்ஷண சபா அந்த சபைக்கும் அதை நடத்தக்கூடிய பாகவதோத்தமர் ஸ்ரீமான் வீரவல்லி ரகுநாதன் சுவாமி அவருக்கும் அடியனுடைய கிருதஜதை, இதை கேட்கக்கூடிய எல்லாருக்கும் அடியின பிரணாமங்கள். இதில் ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்க இருந்தால் தாராளமாக கொடுங்கோ அடியன் திருத்திக்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.